நிசகம பனி மணி பகா நிசக நிசக நிசசனி சக நிசக மபக மபா சக நிசக மபக மபா மக பா மக பா மக பா மக பா மக பா மக சா ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் வரம் தான் வரம் தான்.